தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி, சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். தொட்டதால புத்தி கெட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிற, புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போன ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிற, அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா, அடடா ரம்மு வந்தா ராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா, மகாராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா, என்ன பார்த்து கோப்ப தள்ளாடும் காசு தீர்ந்தாலே கண்ணீரும் கொள்ளாது, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி, சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான். கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா உத்தரத நிறுத்து, இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து, மூக்கு வழி வந்தா உத்தரத நிறுத்து, எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு, எனக்கு ராகம் எல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி கேளு, ஒரு ராகம் தசமாரி எசமாறுது, மானம் போச்சு ஞானம் போகாது, ரோஷம் பார்த்தாலே போதை தானே வராது, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டல விட்டது சாமி, சாமி சாமி சாராயத்தை ஊத்து உன் ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து உன் ஜன்னலத்தான் சாத்து, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டல விட்டது சாமி, சாமி சாமி சாமி சாமி.